ശ്രീമാധവാന്വേഷദാമ്പതിപൂർണചന്ദ്രം ശ്രീ ശ്രീനിവാസ ഗുരുവര്യകൃപാത്തചക്രം ശ്രീനവ്യരംഗയതി വര്യകൃതാത്മരക്ഷം വന്ദേ സദാ വരദലക്ഷ്മണ ദേശികേന്ദ്രം ശ്രീമദ്വേദാന്തരാമാനുജയതി കൃപയാ രംഗിണീന്യസ്തഭാരം തത്സംപ്രാപ്തഗമാന്തദ്വിതയമനുഗണം സൃഷ്ടതാ പൂർണമത്യം ശ്രേഷ്ഠ ശ്രീരംഗരാമാനുജമുനികരുണാലബ്ധമോക്ഷാശ്രമം തം സദ്വസ്തം ശ്രീവരാഹം യദിവരമനകം ദേശികം സംശ്രയാമി വേദാന്തലക്ഷ്മണമുനീന്ദ്രകൃപാർത്ഥബോധം തത്പാദയുഗ്മശരശീരുധഭൃംഗരാജം ത്രയ്യന്തയുഗ്മഹൃതപൂരിപരിശ്രമം തം ശ്രീരംഗലക്ഷ്മണമുനിം ശരണം പ്രപദ്യേ ശ്രീമജ്ജീവാസയോഗീശ്വരമുനികരുണാലബ്ധവേദാന്തയുഗ്മം ശ്രീമദ്വേദാന്തരാമാനുജഗുരുപതയോരർപ്പിതസ്വാത്മഭാരം ശ്രീമശ്രുദ്ധ്യന്തരാമാനുജയതി നൃപതേഃ പ്രാപ്തമോക്ഷാശ്രമം തം ശ്രീമശ്രീവാസരാമാനുജമുനിമപരം സംശ്രയേ ജ്ഞാനവാർത്തിം ശ്രീമദ്വേദാന്തരാമാനുജമുനികരുണാലബ്ധവേദാന്തയുഗ്മം ശ്രീമശ്രീവാസയോഗീശ്വരഗുരുപതയോരർപ്പിതസ്വാത്മഭാരം ശ്രീമശ്രീരംഗനാഥാഹ്വയമുനികൃപയാ പ്രാപ്തമോക്ഷാശ്രമം തം ശ്രീമദ്വേദാന്തരാമാനുജമുനിമപരം സംശ്രയേ ദേശികേന്ദ്രം ശ്രീമാൻ വെങ്കടനാഥാര്യ കവിതാർഗിഹ കേസരി വേദാന്താചാര്യവര്യോ മേ സന്നിധത്താം സദാ ഹൃദി പ്രണാമം ലക്ഷ്മണമുനിഃ പ്രതിഗൃഹ്ണാതു മാമകം പ്രസാദയതി യത് സൂക്തിഃ സ്വാധീനപദികാം ശ്രുതിം അസ്മദ്ഗുരുപരമ്പരായൈ നമഃ. போன பிரபாகத்தின் 48வது ஸ்லோகத்தில் சமஸ்த லோகங்களுக்கும் பெருமாள் அதீனமாக இருக்கார். அந்த பெருமாளுடைய பாதுகையானது ஷடகோபதற்கு நம்மாழ்வாருக்கு அதீனம். அந்த ஷடகோபன் யாருன்னா நம் ஆழ்வார்களிலே ஆச்சாரிய பரம்பரையிலே வருபவர். அதனால பெருமாள் ஆச்சாரிய அதீனன் அப்படின்னு நமக்கு இங்கே அர்த்தம் கொள்ள வேணும் அப்படிங்கறத சாதிச்சார். அதுக்கு மேல 49வது ஸ்லோகமாக ராமபாத சஹசவிமசாரிணி பாதுகே நிகில பாததர்ஷிதம் த்வாமசேஷ ஜகதாமதீஸ்வரி பாவயாமி பரதாதி தேவதாம். அதாவது ஹே பாதுகே, வராய் பாதுகையே, பரத ராமனுடைய தம்பியான பரதனுக்கு அதிதேவதாம் ஆராதிக்க தகுந்த பெருமாளாக இருக்கிற நீ துவாம் அப்படிப்பட்ட உன்னது ராம பகவான் ஸ்ரீராமனுடைய பாத திருவடியோடு சகதர்மச்சாரிணி கூட கூட இருந்தே தர்மங்களை அனுஷ்டானம் பண்ணுபவளாக நிகில பாப கஷ்டிதம் அனைத்து பாபங்களையும் போக்கடிப்பவளுமான அசேஷ ஜகதாம் கொஞ்சம் கூட நீதி இல்லாத இந்த எல்லா உலகங்களுக்கும் அதீஸ்வரி யஜமானியாக அல்லது சாக்ஷாத் மகாலட்சுமியாகவே பாவயாமி அடியே மனதாலே நினைக்கின்றேன் அப்படின்னு சாதிக்கிறார் நம் சுவாமி தேசிகன். ஹே பாதுகையே ஒன்ன பரதர் நந்தி கிராமத்துல வச்சுட்டு ஆராதிக்கிறார், ஒன்ன பெருமாள் திருவடியிலே சாத்தி கொண்டிருந்தார். நீ எல்லா உலகத்திற்கும் ஈஸ்வரியாய் இருக்கிறாய், எல்லா பாபத்தையும் போக்கடிக்கிறாய். இப்படிப்பட்ட ஹே பாதுகையே நீ லக்ஷ்மி போல் இருக்கிறாய் என்று சொன்னால் அதிலே கிஞ்சித்தும் மிகையில்லை. இந்த ஸ்லோகத்தினுடைய உட்கருத்தாக ஆழ்வார் ஆச்சாரியர்கள் பெருமாளுக்கு பத்னி போல ஆகிறார்கள் என்பதை நாம் கொள்ள வேணும். இதுதான் இளவரதான சுவாபதேசம். இப்போ இந்த ஸ்லோகத்தினால ஹே பாதுகா தேவியே ஒன்ன அடியோங்கள் உபாசிக்கிறோம், பரதனுக்கு அதிதெய்வமா தெய்வதமாக ஆராத்திய தெய்வமாக நீ எல்லவோ இருந்தாய். அதனாலே அப்படி பரதனுடைய அதிதெய்வதமான உன்னை நாங்கள் தியானித்து உபாசனை பண்ணுகிறோம். ராமன் என்னென்னெல்லாம் சாதிச்சாரோ அதையெல்லாம் அந்த பாதத்தினுடைய சாதனையே சொல்லலாம். அப்படியான அந்த ஸ்ரீராமனுடைய திருப்பாதங்களுக்கு சகதர்மசாரிணியாக நடந்து கொண்டது ஹே பாதுகையே நீதானே, உன்னுடைய அருள் மட்டும் எங்களுக்கு கிடைத்தால் எங்களுடைய சர்வ பாபங்களும் தீலிட்ட பஞ்சு போல பொசுங்கி விடாதா? சாபத்தினாலே கல்லாக கிடந்த அந்த அகல்யைக்கு உன் ஸ்பர்சத்தினாலே தானே மீண்டும் அவள் உயிர்த்தெழ நீ உதவி செய்தாய். அவளுடைய அந்த பாபமானது போனதற்கு ஹே பாதுகையே நீ அல்லவோ காரணம். உண்மையிலேயே நீ உலகத்துக்கு எல்லாம் அதீஸ்வரி. அந்த எம்பெருமானுடைய திருவடி என்பது சக்கரவர்த்தி, அதற்கு சகதர்மச்சாரிணியாக சக்கரவர்த்தினியாக எவ்விதம் ராமனுக்கு சீதை பத்தினியாக இருந்தாளோ அதே மாதிரி எப்படி எம்பெருமானுக்கு மகாலட்சுமி பத்தினியாக இருந்தாளோ அப்போ நீ எம்பெருமானுடைய திருவடிக்கு பத்தினியாக பிராட்டியாக நீ ஆகிறாய். இப்போ நாங்க பாபத்தை மேலும் மேலும் பண்ணி பண்ணி ரொம்ப பெரிய குவியலா குடிச்சு வச்சிருக்கோம். இதெல்லாம் போறது எண்ணிக்கை, நாம மோட்சம் அடைகிறது எண்ணிக்கைங்கிற கவலை இருக்கு. சரி, இந்த பாபம் எப்படி போகும் அப்படின்னா பிராய்ச்சித்தம் பண்ணா போகும்னு சாஸ்திரம் சொல்றது. அத மகாலட்சுமி தன் திருவாச்சி நாயே லட்சுமி தந்திரத்துல பிராயச்சித்த பிரசங்கேது சர்வ பாப சமுத்பவே மாம் ஏகாம் தேவதேவஸ்ய மகிஷீம் சரணம் ப்ரஜேத்னு சொல்லுகிறார். நம்முடைய பாபத்தை தான் போக்குவதாக எம்பெருமான் ஸ்ரீகிருஷ்ணனும் பகவத்கீதையிலே சரம ஸ்லோகத்திலே அஹம் த்வா சர்வ பாபேப்யஹ மோக்ஷயிஷ்யாமி மாசிதஹ. நான் உன்னுடையதான அனைத்து பாபங்களிலிருந்தும் உன்னை விடுவிக்கிறேன், நீ கவலைப்படாதேன்னு அந்த சரம ஸ்லோகத்துல எம்பெருமான் நமக்கு சொன்னானே அர்ஜுன ஒரு யாஜமாவை சொல்லு. அதனால எங்களுக்கு வாய்த்திருப்பதான இந்த பாப விமோசனத்துக்கான யுக்தி என்னன்னா, பாதுவையே உன்னிடத்தில் நாங்கள் சரணம் புகுவது ஒன்றே, அது ஒன்றே சர்வ பாபங்களையும் போக்கும்படியாக நீ அருளி செய்வாய் என்பதிலே எங்களுக்கு பரிபூர்ண நம்பிக்கை. ஹே பாதுவையே, நீ மகாலட்சுமியை போல சமஸ்த லோகங்களுக்கும் அதீஸ்வரியாக விளங்குகிறாய். பரதனுக்கும் கூட நீதானே அதிதேவதை. இப்போ அந்த பரதனுக்கு பாப விமோச்சத்தை அருளிவளல்லவா நீ ஆழ்வாரும் திருவாயுமொழியிலே கூட்டுதின் குறை கடல்கள் இமையோரும் தொழாவகை செய்து காட்டுதினி அரவணையாய் அடியேனுமக்தறிவன் வேட்கையெல்லாம் விடுத்து உன்னை உன் திருவடியேறுமந்து உழல ஊட்டறிய திருவடிக்கள் கூட்டினை நான் கண்டேனேன். அற்புதமா இப்போ பரதனுக்கு ஒரு பாபம் இருந்தது, அதாவது தன்னுடைய தாயான கைகேயி தசரத மகாராஜனிடத்திலே தன் பிள்ளை அரசாள வேணுமென்று ராமன் 14 வருஷம் காட்டுக்கு போகணும்னு வரவாங்கின்றார் இல்லையா, அப்போ அந்த பழி பரதன் மேல வந்து விழுந்து. இப்போ பரதன் நாட ஆழ்ந்தான்னு வச்சுருக்கோம், அது அவருக்கு மிகப்பெரிய பாபம். அந்த பாபத்திலிருந்து விமோச்சனத்தை எது கொடுத்தது? பாதுகாப்பு. பரதன் தலைமையிலே இருந்த அந்த பாதுக நந்தி கிராமத்துக்கு வந்து அந்த நந்தி கிராமத்திலே சிம்மாசனத்திலே அமர வைக்கப்பட்டு அப்புறம் அதுதானே ராஜ்யபாரம் பண்ணிட்டு. அதனால நீ பரதனுக்கு பாப விமோசனம் அருளியவள், உன்னுடைய தயாகுணமோ சொல்லித்தரமல்லது, அவ்வளவு சிரேஷ்டமானது. அவன் அந்த பரதனானவன் தன்மேலே பாபச்சுமை விழுந்துவிட்டேன்னு ரொம்ப வருத்தப்பட்டு காட்டுக்கு வந்து ராமனிடத்திலே கெஞ்சி கேட்டு உன்னை பெற்றுக்கொண்டு உன்னை ஆராதித்து தன் பாபச்சுமையை போக்கிக் கொண்டான் அல்லவா, அப்படி அடியேனும் உன்னை வேண்டிக் கொண்டு உன் என்னை உபாசித்து அடியேனுடைய பாபங்களையும் போக்கிக் கொள்ள முயல்கிறேன் அப்படின்னு சுவாமி தேசிகன் அத்தி அற்புதமா இந்த ஸ்லோகத்தில் காட்டியிருக்கார். இது முன்னால சொன்ன மாதிரி இதனுடைய உட்கருத்து அப்படின்னா போனா ஆச்சாரியெல்லாம் நம்ம பாபத்தை தீக்கிறவா தான். இந்த ஆச்சாரியால் எப்படி நம்ம பாபத்தை தீக்கிறா அப்படின்னா நமக்கு ஒரு பிராயச்சித்த பிரபத்தியை பண்ணி வச்சு நம்மள பாபத்திலிருந்து தீக்கிறார். இதுல இப்படிப்பட்ட இந்த ஆச்சாரியர்கள் ஆழ்வார்கள் எல்லோருமே எம்பெருமானுக்கு பத்னி போலத்தான் இருக்கிறார்கள், மகாலட்சுமி போலத்தான் இருக்கிறார்கள் என்பது நம் சுவாமி தேசிகரின் ஒரு சுவாபதேசமான அர்த்தம் இந்த ஸ்லோகத்திலே வெளிப்படுகிறது என்று இதோட ஸ்லோகத்தினுடைய ஒரு சுருக்கமான அர்த்தத்தை தலைப்பிட்டு சிம்ஹாய கல்யாண குசாயி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த உடல்